ശ്രീമാൻ വെങ്കടനാഭാര്യവിതാർക്കിയകേസരീവേദാന്താചാര്യവര്യോ ഭൂയോ നമോ നമ വിശുദ്ധ വിജ്ഞാന ഘനസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന പദ്ധതീക്ഷം ദയാനിധിം ദേഹപ്രതാം ശരണ്യം ദേവം ഭയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. സ്വാമി ദേശികനുടേ അത്യത്ഭുതമാണ് കൃതി സങ്കല്പ സൂര്യോദയം. ഇന്ന് സങ്കല്പ സൂര്യോദയത്തിലെ ഇരണ്ടാവത് അങ്കം, அந்த இரண்டாவது அங்கத்திலே பொய்ச்சமயங்கள், பிற மதங்களை எல்லாம் நிரசனம் செய்கிற கட்டத்தை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன் வாரத்திலே சாங்கிய மதத்தையும் யோக மதத்தையும் நிரசனம் செய்தார். சிபாஷ்யத்திலே எம்பெருமானார் இரண்டாவது அத்தியாயத்திலே இரண்டாவது பாதத்திலே மீதி மதங்களை எல்லாம் நிரசனம் செய்கிறார். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்க வேண்டும். நம்மளுடைய கோட்பாடுகளை சொன்னால் போறோம், அதை புரிஞ்சின்றாக்க போறோம், அதை விட்டுட்டு என்னத்துக்கு மீதி மதங்கள் எல்லாம் நிரசனம் பண்ணோம்? அவ என்ன வேணா சொல்லி போட்டோமே, நம்மளுக்கு நாம சொந்தமான பொருள்னு இருந்துள்ளாமல்லையோ என்று கேட்டோமானால் அதற்கு பதில் அங்க சொல்ற, நாம் உண்மையில் ஒரு குரு என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும். இருந்தாலும் கூட யாரான ஒருத்தர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, உங்க குரு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு கேட்கிறார். சொன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற, இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாருன்னு சொல்ற, உடனே அவர் சொல்றாரு இந்த கோட்பாடெல்லாம் பொய், இது சரிப்பட்டு வரலையே அப்படின்னு. இல்ல இல்ல, எங்க ஆச்சாரியன் சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு அவ ஒரு ரீசனிங் சொன்னாக்க, அப்ப நமக்கு ஒரு கலக்கம் ஏற்படும். அப்போ ஆச்சாரியன் சொன்னது பொய்யா இல்ல நாம புரிஞ்சின்றது பொய்யா, இப்படி எல்லாம் ஒரு சந்தேகம் வரும். இந்த சந்தேகம் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இவரே பாஷிகாரரே பிற மதங்களின் கோட்பாடுகளையும் சொல்லி அவை அனைத்தும் ஏற்புடையவை அல்ல என்பதையும் அவர் சொல்லியிருக்க. அந்த மாதிரியே தான் அதே வழியில தான் இந்த இடத்துல இது நாட்டகமாயிடும். இது பாத்திரங்கள் தான். இது சிஷ்யனாக இருந்திருக்கார் ஆச்சாரியன் எதிர சுமத ஸ்தாபனம் பண்ற. சுமத ஸ்தாபனம் எப்ப ஆகும் அப்படின்னு கேட்டான். பரமத நிரசன பூர்வகமாக பண்ணாதான் சமதத்துக்கு ஸ்தாபனம்ன்றது வரும். அது இப்ப பண்ணிட்டு இருக்க. இப்ப சாங்கிய மதத்தை சொல்லியாச்சு, யோக மதத்துல சொல்லியாச்சு. சாங்கிய மதத்துல சொல்லச்சே அவா ஈஸ்வரனை ஒத்துக்கிறவா இல்லவா? பிரகிருதி தான் பிரதானம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றவா? ஜீவனை மாத்திரம் ஒத்துக்கிறவாவா? ஆனா வேதத்தை ஒத்துக்கிறவாவா? ஆனா ஜீவன் வந்து வெறும் சாட்சிபூதமா தான் இருந்துட்டு இருக்கு. காரியம் பண்றது பிரகிருதி தான் பண்றது, பிரதானம் தான் பண்றதுன்னு அவ சொல்ற. அவ விஷயத்துல ஒரு சிலர் இருக்க சேஸ்வர சாங்கியால்னு சொல்லி ஈஸ்வரன் இருக்கிறதாக ஒத்துக்கிறான். அந்த தத்துவங்கள் கணக்கு 25 தத்துவம் சொல்றது, 26வது தத்துவமாக ஈஸ்வரன் ஒத்துக்கிறவாளாகவும் சில பேர் இருக்கிறார். ஆகையில அவ சேஸ்வர சாங்கியால்னு சொல்றான். யோக மதத்துக்கும் சாங்கிய மதத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. ஒரு சில விஷயங்கள்ல தான் இவா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. அந்த யோக மதத்திலேயே அதுலயே கூட பாஷிகாரர் கூட ஏதேன யோக பிரத்யஷ்டா அப்படின்னு ஒரே ஒரு சூத்திரத்தினாலே சொல்லி முடிச்சுட்ட. அதாவது இப்ப சாங்கிய மதம் நிரசனம் பண்ணதுனாலேயே யோக மதமும் நிரசிச்சதாக ஆயிடுத்து என்பதாக. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இவா ஈஸ்வரனை ஒத்துக்கிறா, ஒத்துக்கிறதோட மாத்திரம் இல்ல அவ நிமித்த காரணமா மாத்திரமா தான் ஒத்துக்கிறா யோகிகள்ல யோகத்துல. அதாவது இந்த யோகத்தையும் நாம தியானம் பண்ற யோகத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இந்த யோகம்ன்றது யோகம்ன்றது பதஞ்சலி யோக மதம், பதஞ்சலி மகரிஷி பண்ண ஒரு மதம் அது, அந்த யோக மதம்ன்றது. அவ எம்பெருமான் எல்லாத்துக்கும் லோக ஈஸ்வரனை ஒத்துக்கிறா, ஒத்துண்டு அவன் நிமித்த காரணமா மாத்திரமா தான் ஒத்துக்கிறான். நாம சொல்ற மாதிரி உபாதான காரணமாகவும் அவ ஒத்துக்கிறது இல்ல. ஆகையால யோகம் மொத்தமா ஏற்புடையது இல்லைன்னு சொல்லி முடிச்சாயிப்பு. இது சேனாபதி கேட்டுருக்கு. இதுல நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், நானு இந்த மதத்தை சார்ந்தவர்கள் யாருமே நேர்ல எதிரில வந்து வாதம் பண்றதில்லை. ஏன்னா சுவாமி தேசத்துக்கு எல்லாம் தெரியும், அந்த மதங்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் தெரியும். அவ வந்து எங்க கோட்பாடு இதுன்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதுல எது முக்கியமான ஒரு விஷயமோ அந்த விஷயத்த அவரே சொல்லி எடுத்து சொல்லி இதெல்லாம் ஏற்புடையவை அல்ல அப்படின்றத சொல்லிடுற. அவ எல்லாம் திரைக்கு பின்னால இருந்துருக்கா. இந்த சுவாமி சொல்ற பதில், சிஷ்யர் சொல்ற பதில கேட்ட உடனே அவ தன்னுடைய வாசம் இனிமேல் நிக்காதுன்னு அப்படியே ஓடி போயிடுறான். இப்போ சேனாபதி சொல்ற கிருதம் சாங்கிய கிருதாந்தஸ்தைஹி கிருபணைஹி அத்திய சிக்ஷிதைஹி காணாத மதபங்காயே காரியம் ஆரியசிய சாசனம் அப்படின்னா பொருள் இதுவே இதுக்கே ஓடி போயிட்டா. இவாள்லாம் சாங்கிய மதத்துல இருக்கிறவாள்லாம் ஓடி போயாச்சு. அவளுக்கு எப்படி சிக்ஷணம் பண்ணமோ அந்த சிக்ஷணம் பண்ணி ஆயி போச்சு, திருத்தியாச்சு, போறோம். இனிமே காணாத மகர்ஷி, கணாத மகர்ஷியினுடைய மதமாக இருக்கிற தர்க்கம் இருக்க, அந்த தர்க்கத்தை தகர்க்கத்துக்கு, அந்த தர்க்க மதத்தை நிரசனம் பண்றதுக்காக நாம் இவரை கட்டளை இடுவோம் என்பதாக ராஜாவினிடத்துல சேனாபதி சொல்ற. ராஜாவும் சொல்ற, நான் நியுக்த ஏவாயும் பகவதா யதார்கம் நிகமாந்த விபட்சபட்ச பிரதிஷ்கேப்பாய அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. இந்த சிஷ்யரிடத்துல வாத ரூபமாக இருந்திருக்கிற சிஷ்யரிடத்துல ஏற்கனவே சொல்லிட்டேன், வேதாந்தத்துக்கு வேதத்தை புறம்பாக சொல்லக்கூடிய மதம் எதுவாக இருந்தாலும் அந்த மதங்கள் எல்லாவற்றையுமே நிரசனம் செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே நான் சொல்லியேன். நான் புதுசா ஒன்னும் சொல்லணும்னு அவசியமே இல்லையே. ஆகையால அவர் பண்ணட்டுமே, நிரசனம் பண்ணட்டும் என்பதாக சொல்லுகின்றார் ராஜா. அதை கேட்ட உடனே சிஷ்யராக இருந்திருக்கிறவர் சுவாதி, அவர் சொல்ற, மகாராஜா அனுதிஷ்டாமி யதான யோகம், ராஜா எப்படி கட்டளையிடுறாரோ அதே மாதிரி நான் நடந்து கொள்கிறேன் என்பதாக சொல்லுகின்றார். அசத்ரவ்ய சிருஷ்டி பிரபுத்திய கிளப்தியா ஸ்ருதி பிரக்ரியாணாம் அதிக்ஷேபதஸ்ச பிரவருத்தா கதாசேஷிதோசம் கணாத பிரணாதஹா. இந்த அங்கங்க ஒரு விருத்தங்கள்ல சுவாமி சாதிக்கிறது இருக்க ரொம்ப அழகு. இது சங்கல்ப சூரியோதயத்துக்கு இது அர்த்தம் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த ஸ்லோகங்கள்லாம் வாசிச்சுட்டு அதை கேட்டிருந்தாலே போருமா, அதுவே அழகா இருக்குமா. அசத்ரவ்ய திருஷ்டி பிரபுத்திய ஸ்ருதி பிரக்ரியாணாம் அதிக்ஷேபதஸ்ச பதேச பிரவருத்தா கதாசேஷிதோசௌ கணாத பிரணாதா. இது அற்புதமான ஒரு ஸ்லோகம். இதுல என்ன சொல்றாருன்னா, காணாத மதம், கணாத மகர்ஷி பிரவர்த்திச்ச மதம். இந்த காணாத மதம் எப்படி வந்ததுன்னாக்க, சிவபெருமான் கணாதருக்கு உபதேசம் பண்ண, சிவபெருமான் கணாதருக்கு உபதேசம் பண்ணச்சே கோட்டான் நான் இருந்துட்டு உபதேசம் பண்ணேன். கோட்டான்றது ஒரு பட்சி விசேஷம், ஆந்த கோட்டான் அப்படின்லாம் சொல்லுவா. இது கோட்டான்றது ரொம்ப நாள் வாழக்கூடிய பட்சி. கோட்டான் நாட்டம் உட்காந்துருக்கேன் நானு அப்படின்னு மீதி பட்சிகள்லாம் சீக்கிரம் சீக்கிரம் போயிடும். ஆனா கோட்டான் வந்து ரொம்ப நாள் வாழக்கூடிய பட்சி அது. இந்த கோட்டான் உருவில சிவபெருமான் கணாதருக்கு உபதேசம் பண்ண சாஸ்திரம் தான் இந்த நியாயசாஸ்திரம்ன்றது. உலுகோபதேசாபதேச பிரவருத்தா கதாசேஷிதோசம் கணாத பிரணாதா. இப்ப இந்த கணாத பட்சத்துல என்ன விசேஷம் அப்படின்றத பார்க்கலாம். ஆனா இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. கணாதருடைய பட்சத்துக்கு, தர்க்கசாஸ்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. காணாதம் பாணினி என்ற சர்வசாஸ்திரோபகாரகம் என்பதாக ஒரு வாக்கியம் உண்டு. கணாத மகர்ஷி பண்ண தர்க்கசாஸ்திரமும் பாணினி மகர்ஷி பண்ண வியாக்கரண சாஸ்திரமும் எல்லா சாஸ்திரத்துக்கும் உபகாரமாக இருந்துருக்கு. வியாக்கரண சாஸ்திரம் இல்லைன்னாக்க எந்த சாஸ்திரமும் இல்லை. என்ன அந்த பிரகிருதி பிரத்தியங்களுக்கு அர்த்தம்லாம் சொல்லி வாக்கியங்களுக்கு எல்லாம் எப்படி அர்த்தம் சொல்றது, இதெல்லாம் எப்படி எப்படி அர்த்தம் வருதுன்ற நிஷ்கர்ஷம் பண்றதுக்கு அந்த பாணினியினுடைய வியாக்கரண சாஸ்திரம்ன்றது முக்கியம். அது இல்லட்டா நம்மளால அசநிஷ்கர்ஷமே பண்ண முடியாது. ஒண்ணு அப்ப காணாத மொத்தம் என்னத்துக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த காணாத மொத்தத்துக்கு மொத்தம் இந்த லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்றாள், அதை கொண்டு வந்து கொடுக்கறது காணாத மொத்தம். அந்த லாஜிக்கல் பேஸ கிரியேட் பண்ணி அந்த லாஜிக்கல் பேஸ கொண்டு சாஸ்திரத்தை டெவலப் பண்றது. ஆகையால இது காணாத மொத்தமும் எல்லா சாஸ்திரத்துக்கும் உபகாரமா இருந்துருக்கு. அப்பதான் நிற்கும், அது சாஸ்திரம் நிற்கும், இல்லட்டா சாஸ்திரம் நிக்காது. ஆனா அந்த காணாத மொத்தத்துக்கே தோஷம் சொல்றாரு இவ, எல்லா சாஸ்திரத்துக்கும் உபகாரமா இருக்கு அப்படின்னாக்க அதுல சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் நாம ஏத்துக்கிறோம், அதை ஒத்துக்கிறோம். அதே சமயத்துல அதுல சொல்லியிருக்கிற கோட்பாடு எல்லாம் சித்தாந்தம் எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால சொல்ற இந்த காணாத மொத்தத்துல என்னென்ன விசேஷம் சொல்றா, எந்த அம்சத்துல நமக்கு அது ஏற்புடையதாக இல்லாத இருந்துருக்கு அப்படின்றத பாக்கணும். அசத்ரவிய சிருஷ்டி பிரபத்திய சக்லத்யா, அசத்ரவிய சிருஷ்டி பிரபத்திய சக்லத்யா அப்படின்னு இவெல்லாம் அசத்காரியவாதி என்பதாக சொல்லப்படுகிறவர். இப்ப காரியம் காரியம்னாக்க ஒரு செயல், அது எஃபெக்ட், காஸ் எஃபெக்ட் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையோ. அது அந்த செயல்னு சொல்றது இருக்க ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து வரல, இது புதுசா உண்டாருதுன்னு சொல்றோம். மண் இருந்துருக்கு, மண்ணில இருந்து குடம் வருது, குடம் வந்து ஏற்கனவே குடம் இருந்து வந்திருக்கா இல்ல புதுசா வந்திருக்கா அப்படின்னா, ஏற்கனவே குடம் இல்ல இப்பதான் புதுசா வந்திருக்கு. ஆகையால இது அசத்காரியவாதம், ஏற்கனவே இல்லாமல் இருந்து இப்பொழுது காரண விசேஷங்கள்னால இப்ப வந்திருக்குன்னு சொல்லி சொல்றோம். இது அசத்காரியவாதம், இதுதான் எல்லா இடத்துலயும் இருந்துருக்கு. ஆனா நாம என்ன சொல்றோம் தெரியுமில்லையோ, நாம சொல்றது அவசாந்தரா பத்தி, காரியம்னு ஒண்ணு அசத், அதாவது இல்லாதது எதுவும் வரல, இருக்கிறது தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். சத்காரியவாதி இருக்கிறது போய் ஏற்கனவே குடம் இல்லையே, இது கொஞ்ச நாள் முன்ன எங்க இங்க குடமா இருந்திருக்கு, குடம் இல்லையே இப்ப போய் குடம்பு வந்து இருக்கிறது தான் வந்திருக்குன்னு சொல்றது எப்படி சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி கேட்டோம்னாக்க, அப்ப சொல்றோம் மண்ணினுடைய ஒரு வேறுபட்ட நிலைதான் இது குடமா இருக்கு. இப்ப குடமா குடம் வந்த பிற்பாடு இந்த குடத்தை நாம என்ன சொல்றோம், நாம இது மண்ணு, மண்ணு ஏற்கனவே இருக்கு, இதுக்கு அவஸ்தாந்தராபத்தி அப்படின்னு பேர் சொல்றோம். ஒரு மண்ணு வந்து அதை பிசிஞ்சதுனால குடமாறுது, ஒரு பொண்ணு அந்த பொன் கட்டியே என்ன ஆறுது, வளையல ஆறுது, நெக்லஸ் ஆறுது, செயின் ஆறுது, மோதிரம் ஆறுது, எல்லாமா. ஆனா எல்லாத்துல சொல்ல செய்யும், வளையல ஆறுக்கு செய்யும், மோதிரம் ஆறுக்கு செய்யும், நெக்லஸ் ஆறுக்கு செய்யும், எல்லா சமயத்திலயும் நம்ம பொண்ணு பொண்ணுன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர எந்த சமயத்திலயான வேற ஏதாவது சொல்றோமா இல்லையே. அந்த பொண்ணு கட்டிதான் வந்து பல பல நிலைப்பாடுகளை அடைந்து பல பல பெயர்களை அடைகிறது, அந்த பெயர்களை அடைவதுதான் காரியம்னு சொல்றதுன்னு வேதாந்திகளுடைய சித்தாந்தம். ஆனா அவள் என்ன சொல்றா, அசத்து ஏற்கனவே இல்ல, அப்ப நீ ஏற்கனவே இருக்குன்னு சொன்னா மண்ணை பார்த்து குடம்னு சொல்றது தானே, சொல்லலையே மண்ணு தானே நீ சொல்லிட்டு இருக்க. அப்ப குடத்துக்கு என்ன காரியம் இருக்கு, குடத்தால ஜலம் தூக்கிட்டு வரும், மண்ணால அது இருந்திருக்கு, ஏற்கனவே இருந்திருக்குன்னா மண்ணால ஜலம் தூக்கிட்டு வர முடியுமா, தூக்கி வர முடியாது. ஆகையால அசத்காரியவாதம் தான் சரின்னு சொல்லி இவா சொல்றான். இதெல்லாம் பெரிய விசாரம் பண்ற ஸ்ரீபாஷ்யத்துல இவாளுடைய கோட்பாடுகள்லாம் பார்த்தோம்னாக்க அசத்ரவிய பத்தி, அசத்துல இருந்து அதாவது அசத்காரியவாதத்தை சொல்றவாளாக இருந்துருக்கா ஒண்ணு. ரெண்டாவது இவாள்லாம் பதார்த்தங்களை சொல்லச்சே ஆறு பதார்த்தங்கள் ஏழு பதார்த்தங்கள் என்பதாக சொல்கின்றனர். அந்த ஏழு பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கே திரவிய குணகர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவா சத்த பதார்த்தா அப்படின்னு சொல்றது. திரவியம் குணம் கர்ம விசேஷம் சாமான்யம் சமவாயம் அபாவம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய ஏழு பதார்த்தங்கள் எல்லாம் ஒத்துக்கிறார். இப்படி ஏழு பதார்த்தங்கள்லாம் தேவையே இல்லை வந்து. அதோட இல்லாத இவெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பரமாணு இருக்க பரமாணு காரணவாதியாக இருந்திருக்கா. பரமாணுக்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பரமாணு இருக்கு. பிருத்விக்கு ஒரு பரமாணு இருந்துருக்கு, அது மாதிரி ஜலத்துக்கு பரமாணு இருக்கு, பஞ்சபூதங்களுக்கும் அஞ்சு இந்த நாலு பூதங்களுக்கும் பரமாணுக்கள்லாம் இருந்துருக்கு. அந்த பரமாணுக்கள்லாம் இருக்குச்சு. அந்த பரமாணு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு விசேஷத்துல ரெண்டு பரம எப்படி அவளுக்கு உற்பத்தி சொல்லணுமோ இல்லையோ, எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பரமாணுக்கள் சேர்றது. அந்த ரெண்டு பரமாணுக்கள் ரெண்டு பரமாணுக்கள் தனித்தனியா இருக்கிற பரமாணுக்கள் சேர்ந்ததுன்னாக்கா அதுக்கு தியணுக்கம்னு பேர். இந்த தியணுக்கம் வந்து இருக்க இது ரெண்டு ரெண்டா சேர்ந்ததுன்னாக்கா இந்த அதிர்ஷ்டவசத்தினால அந்த பரமாணுக்கள்ல ஒரு கிரியை உண்டாருது. அந்த கிரியை உண்டாச்சுன்னாக்கா இது வேற ஒரு பரமாணோடு சேர்ந்ததுன்னாக்கா அது திரணுக்கமாக ஆகுது. இந்த மூணு திரணுக்கம் சேர்ந்துருக்குனாக்கா இப்படி எல்லாம் சேர்ந்ததுன்னா மேல மேல பதார்த்தங்கள்லாம் வந்துருது. அப்ப சார பிருத்திவி தேஜஸ் அப்பு இந்த மாதிரி வாயு இதெல்லாம் உண்டாருது, இது நான்கு பூதங்களும் உண்டாருது. இப்ப நாலு வகை பரமாணுக்கள், இந்த பரமாணுக்கள்லாம் நித்தியம், பரமாணு மாத்திரம் நித்தியம், அவ எல்லா பட்சத்திலயுமே ஒரு சித்தாந்தம் இதுதான். எது எதெல்லாம் பரமாணுவா இருக்கோ, எதெல்லாம் விபுவா இருக்கோ அதெல்லாம் நித்தியம். பரமாணு நித்தியம், ஆகாசம் நித்தியம். இந்த இடைப்பட்ட பரிமாணத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே அனித்தம். இது நம்மளே பார்க்கலாம், இது லோகத்துல இருந்துருக்கு. ஆகையால இந்த பரமாணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இந்த பரமாணுக்களுக்கு அவயவங்கள்லாம் கிடையாது. அதே சமயத்துல அதுல கந்தம் ரசம் ரூபம் ஸ்பர்ஷம் முதலிய குணங்கள்லாம் இருந்துருக்கு. இதுல இருந்து ஜணுகாதிகள்லாம் வந்த பிற்பாடு இந்த அதிர்ஷ்டம் ஈஸ்வரன்ற காரணங்களும் சேர்ந்து இந்த பரமாணுக்களுடைய ஒரு சஞ்சோகம் ஏற்பட்டு அந்த சஞ்சோகத்துக்கு சமவாயம்னு ஒரு சம்பந்தத்தை அவ சொல்றா. இப்படி எல்லாம் சொல்லி இதுக்கப்புறமா காரியங்கள்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி அவ நையாயிக்கள் சொல்ற. இவ சொல்றதெல்லாம் அசத்ரவிய சிருஷ்டி பிரபுத்தியர்த்த கிளத்தியம். இந்த பரமாணுக்கு பரமாணு தான் உபாதானத்தம், பரமாணு காரணம் தான் சொல்லி இருக்குன்னு சொன்னோம்னா அது வேதத்துல ஒத்துக்கலாத. பரமாணு காரணவாதம்ன்றத நாம ஒத்துக்கிறது இல்ல. அசத்காரியவாதம், அசத்காரியவாதம் அங்கீகாரம் பண்ணினோம்னாக்கா இங்க வேதத்துல சொல்லிருக்கிறது காரணமே தான் வேறு ஒரு நிலைப்பாடு அடைந்து காரியமாக ஆனதுன்றது இருக்க அதுக்கு எதிராக இருந்துட்டு இருக்கு. ஆகையால ஸ்ரௌத பிரக்கிரியில அங்கீகாரம் பண்ணாததாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ இதுக்கு மேல ஒரு ஒரு சில காரணம், இதுக்கு மேல நிறைய ஆர்குமெண்ட் எல்லாம் போறது. இதுக்கு சொல்லச்சு அவ சொல்ற ஒவ்வொன்னுலயும் தனித்தனியா விசேஷம்னு ஒண்ணு ஒத்துக்கணும். இப்ப இந்த ரெண்டோட ஒண்ணு சேர்றச்சு சமவாயம்ன்ற ஒரு சம்பந்தத்தை சொல்ற. அபாவம்னு ஒரு தனியா ஒரு பதார்த்தத்தை ஒத்துக்கிறா, இல்லாமை அப்படின்றது அபாவம்ன்றத ஒரு தனியா ஒரு பதார்த்தமா ஒத்துக்கணுமா? அது அபாவம்ன்றது இல்லாமன்றது தானா தெரிய போறது, அதுக்காக ஒரு பதார்த்தமா ஒத்துக்கணுமா? இப்படி எல்லாம் ஒரு நிறைய கேள்விகள் எல்லாம் வருது. இதெல்லாம் ஸ்ருதி பிரக்கிரியைக்கு விருத்தமாக இருந்துருக்கு, வேதத்துல சொல்லிருக்கிறதுக்கு விருத்தமாக இருந்துருக்கு. இது கோட்டாம் பண்ண உபதேசம் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். யார் என்ன பண்ண உபதேசம் இருக்கும்? இது உபதேசம் யார் பண்ணது? கோட்டாம் தானே பண்ணிருக்கு. இது கோட்டாம் பண்ண உபதேசமா இருக்கு அப்படின்னால இது வேதத்துக்கு விருத்தமா தான் இருந்துருக்கு. ஆகையால இது ஒரு சமயத்திலயும் ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ அபாவம்ன்ற ஒரு பதார்த்தத்தை ஒத்துண்டமானாக்க அந்த பதார்த்தமும் அபாவம் தான். என்ன பாவத்தை காட்டிலும் வேறுபட்டதா இன்னொன்னு ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய இல்லாமை அவ்வளவுதானே தவிர இல்லாமைன்றத ஒரு பதார்த்தமா ஒண்ணு சொல்ல முடியாது இல்லையோ. ஆகையால இப்படி ஒரு பதார்த்தம் சொல்றோம்னாக்கா இந்த அபாவம்ன்ற பதார்த்தமே ஒரு முயல் கொம்பு மாதிரி இருந்துருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறபடினால காணாத மத்தம்ன்றது இருக்க இது ஏற்புடையதாக இல்ல. இது எல்லாம் வெறும் கூசலா தான் இருந்துருக்கு. இந்த கூசல்லாம் ஒண்ணு இல்லாத போயிடும். கணாத பிரணாதா கதாசே கணாத பிரணாதா. இந்த கணாதனுடைய பிரணாதங்கள் இருக்க அது பார்த்தோம்னா தண்டவாளத்துல ரயில் போற மாதிரி போகும். அவச்சருக்கு அவச்சு என்னன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போவாங்க. தர்க்கத்துக்கு பார்த்தோம்னாக்கா அதை ஃபாலோ பண்றதுக்குள்ள போறோம் போறோம்னு ஆயிடும். அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல தர்க்கம்ன்றது. ஆனா தேசிகர் கவி தார்த்திக கேசரியாச்ச இவர் எதிர போய் இவ தக்கெல்லாம் என்ன பண்ணும், ஒன்னும் பண்ணாது. ஆகையால ஒரே கணத்துல அவர் நிரசனம் பண்ற தர்க்க மதத்தை இத பாக்குற கேட்டுட்டே இருக்கிற ஆச்சாரியர் ரொம்ப சந்தோஷமா, நம்ம சிஷ்யம் இப்படி எல்லாம் பண்றான்னு இப்படி எல்லாம் ஒரு வாக்கியார்த்தம் சொல்லி இவ்வளவு சிறப்பா நடந்து கொள்கிறான்னு ஆச்சாரியனுக்கு குருக்கு ஒரு சந்தோஷமா. ஒரு குருவுக்கு சொல்லி வைக்கிறவாளுக்கு எப்ப சந்தோஷம் ஏற்படும் கேட்டமுன்னாக்க, யாருக்கு சொல்லி வச்சோமோ அவ நல்ல பேர் எடுத்துட்டு நல்ல தன்னா சொன்னு சொல்லி சொன்னாதான் இவனுக்கு சந்தோஷம் ஏற்படும். தன்னை குறைவா சொன்னா கூட தன்னுடைய சிஷ்யனை ஒருத்தர் பெருமையா சொல்லினான்னாக்கா அதுவே ஆச்சாரியனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இங்க பாஷிகர் ரூபத்தில் இருக்கிற, அதாவது சன்னியாசி ரூபத்தில் இருந்திருக்கிற எம்பெருமானாருக்கு சுவாமி தேசிகன் பண்ற வாதத்தை கேட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அந்த சந்தோஷமா இருந்துட்டு புன்சிரிப்போட அந்த சிஷ்யனை பாக்குறேதான். பார்த்த உடனே இவர் சிஷ்யர் ஆச்சாரியன் பாக்குறத பாக்குற அந்த கட்டாட்சத்தை பார்த்த உடனே சிஷ்யன் சிரிச்சுட்டே சொல்றான். இன்னொரு அற்புதமான ஒரு விஷயத்த பார்க்கணும், நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் பார்க்கணும். சிரிச்சுட்டே சொல்றான், ஆகர்ணியதாம் இதம் அத்தியுதம் மகாராஜன்னு. இன்னொரு அற்புதமான ஒரு விசேஷம் கொஞ்சம் ராஜா கொஞ்சம் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன. என்னது இருக்கு என்ன அற்புதம் அப்படின்னு சொன்ன, ஏதேக்கில கனகரண மதானுவர்த்தினகாம் பரமானந்த லட்சணம் பரமபுருஷ சாமியம் அபகாய பாஷாண சாதர்மிய லட்சணம் மோட்சம் ஆச்சட்சதே ததாச்ச கும்பகர்ண ஏவ விஜயேத சாப்பேவ தஸ்ய அனுகிரஹ ஸ்யாத். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க, இந்த கானாதருடைய மதத்துல மோட்சம்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். இந்த மோட்சத்துல ஜீவன்ல கல்லு மாதிரி ஆயிடுறதாம், பாஷாண கல்பமா இருக்கும். அந்த பாஷாண கல்பமா இருக்கிறதுனால இதுக்கு சுகதுக்கானுபவம் எல்லாம் எதுவுமே இல்லையா, இதுதான் மோட்சம்னு சொல்லி சொல்றாவா கார்த்திகாலாம். நாம மோட்சம்னு சொன்னோம்னா எப்பேற்பட்டத சொல்றோம், நாம பரமானந்த லட்சணம் பரிபூர்ண பிரம்மானுபவம் தானே நமக்கு மோட்சம் சொல்றது. அந்த பகவத் கைங்கரியம் பரம புருஷ சாமியம் பெருமாளுக்கு என்னென்ன அனுபவம் போகம் இருந்துட்டு இருக்கோ அத்தனை போகமும் நமக்கும் வருது. அங்க இருந்துட்டு இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துட்டு இருக்கிற அப்ராகிருதமான ஒரு பிரதேசத்துல லீலா கூப் அதாவது அங்க இருக்கக்கூடிய வாபி கூப்ப தட்டாக்காதிகள்லாம் நாம எப்படி எப்படி எல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது மொத்தம் அங்க இருந்துட்டு இருக்கு. அது பெருமாள் எதெல்லாம் அனுபவிக்கிறாரோ அந்த அனுபவம் மொத்தம் நமக்கும் வந்துடுறது. இப்படிப்பட்ட ஒரு பரமானந்த அனுபவத்தை போய் நாம மோட்சம்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். இது வேதத்துல சொல்லிட்டு இருக்கிறது. இதுக்கு எதிரா ஒரு அனுபவமும் இல்லாத ஒரு கல்லு மாதிரி இருந்துட்டு இருக்கிறது தான் மோட்சம்னு சொல்றாள். இத என்னன்னு சொல்றது அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றா சிஷ்யர். ஏதே கில கனகரண மதானுவர்த்தினா பரமானந்த லட்சணம் பரமபுருஷ சாமியம் அபகாய பாஷாண சாதர்ம லட்சணம் மோட்சணம் ஆச்சட்சதே. இந்த பரமபுருஷனோட கூட சமமாக இருந்துட்டு போகத்தை அனுபவிக்கிற போக மாத்திர சாமிலிங்காதுன்னு சொல்லிருக்கு. அதை விட்டுட்டு ஒரு பாஷாணம் மாதிரி இருக்கிறத போய் சொல்றான்னு சொல்றது இருந்துட்டு இருக்க, இத போய் என்னன்னு நான் சொல்றது. அதாச்ச கும்பகர்ண விஜயேத கும்பகர்ண ஏவ விஜயேத சாப ஏவ தஸ்ய அனுகிரகின்னு. அப்ப கும்பகர்ணனுக்கு தான் ஜெயம் வந்துருத்தான். கும்பகர்ணனுக்கு ஜெயம் என்ன ஜெயம் அப்படின்னா, அப்ப நல்லா தூங்குன்று அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசத்துல 3 நாள் தான் எதிர்க்கு 6 மாசம் கேட்டு 6 மாசம் தூங்கிட்டு இருக்கணும் அப்படின்னாக்க அந்த தூங்கிட்டு இருக்குன்னு சொல்றது இருக்க அதுதான் மோட்சமா. அது போய் யாரான மோட்சம் சொல்லுவாளா? அது கும்பகர்ணனுக்கு தான் ஜெயம் வந்துருக்கு. அவனுக்கு நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் கும்பகர்ணனுக்கு சாப்பம் 6 மாசம் தூங்கிட்டு இருக்கான், 6 மாசத்துல கழிச்சு 3 நாள் தான் எதிர்க்கான் மறுபடியும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னா சாப்பவே அனுகிரகார் அந்த சாப்பமே அனுகிரகம் ஆயிடும். அகல்விக்கு கல்லா போயிடணும்னு சபிச்சுட்ட, கல்லா போடணும்னு சபிச்சுட்டாக்கா அப்பா நிம்மதியா இருந்துருக்கா, ஒன்னும் விசாரமே இல்லாத கல்லா இருந்துருக்காவோ. ஆகையால இது இது இது அனுகிரகம் தான், இது சாபம் இல்லைன்னு சொல்லுவாளா? இது ஒருத்தன் கோமால இருந்துட்டு இருக்கான் அப்படின்னாக்கா பரவாயில்ல, பத்து நாள் கேச்சு ஏந்தாலும்னாக்கா அது கோமால இருந்து போயிடுறது. ஆகையில பத்து நாள் இந்த லோகத்துல இருக்கிற நடப்பு எல்லாம் தெரியாத இருந்துட்டு இருக்கிறது, இதுவே அனுகிரகம் யாரா சொல்ல முடியுமா? ஆகையில இது கணக்கு அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. அவளுடைய பட்சம் காணாதவளுடைய பட்சத்துல வரைச்சு மோட்சம்னு சொல்றது இருக்க, இது வெறும் பாஷாண கல்பமாக இருந்துட்டு இருக்கிறதுன்றது. இதை காட்டிலும் வேற என்ன வேணும்? ஆகையில இது எந்த ஒரு பிரகாரத்தினாலையும் ஏற்புடையது அன்று என்று சுவாமி தேசிகன் அழகாக காணாத பட்சத்தை நிரசனம் பண்ற. இத ராஜா கேட்டுருக்கார், விவேக மகாராஜா கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா அவருக்கு. சத்தியமே தத்து, நீ சொல்றதுல எதுவுமே தப்பே இல்லையே, அண்ணா ஏற்புடையதாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற. இத கேட்ட உடனே பக்கத்துல சேனாபதி சொல்ற, அர்த்தவைநாசிகா தாவது ஆரியேன விமுகீகிருத்தாக அத வைநாசிகாத்வேதே விநாசியா வேததூஷகாக. இவாள்லாம் அர்த்தவைநாசிகால்னு சொல்லி சொல்ற, அதாவது காணாத பட்சத்துல சொல்லக்கூடிய தார்க்கிகளாக இருந்திருக்கிறவா அர்த்த வைநாசிகள். வைநாசிகள் அப்படின்னு சொன்னாக்க விநாசத்தை ஏற்பவர்கள் அப்படின்னு அர்த்தம், நான் அழிவை ஏற்பவர்கள் அர்த்தம். இவா அர்த்த வைநாசிகள். முழு வைநாசிகள் யாரு அப்படின்னா, முழு வைநாசிகள்லாம் வந்து பௌத்தர், வேதத்தை தூஷிக்கிறதுக்கு இருக்க வேதத்தையே ஏத்துக்காமல், அத ஒரு பிரமாணமாகவே ஏத்துக்காமல், அந்த வேதத்தை தூஷணம் பண்றதோடு இல்லாமல், அவ எல்லாம் வந்து சர்வம் க்ஷணிக்கும், ஒரு க்ஷணம் தான் எல்லாம் இருக்கும், உடனே எல்லாம் நாசமாயிருது நாசமாயிருதுன்னு சொல்றவாளாக இருந்துட்டு இருக்கவ பௌத்த. இப்போ அர்த்தவை நாசிக்கால அழிச்சாச்சு அப்படின்னா, அர்த்தவை நாசிக்கால்னு என்னன்னா, இந்த திரவியங்கள்ல காரிய திரவியங்களுக்கெல்லாம் நாசம், நித்தியமாக இருந்துட்டு இருக்கிற ஆகாசம் பரமாணு அவைகளுக்கு நாசம் இல்லை அப்படின்னு சொல்றா நையாயிக்கள். நையாயிக்களுடைய லாஜிக் இருக்க இன்னைய தினத்துல நாம பாக்குற பிரகாரத்துக்கு எல்லாம் சரியா தான் இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப என்ன சொல்றோம், இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் நானு, விபுவாக இருந்துட்டு இருக்கிறதும் அணுவாக இருந்துட்டு இருக்கிறதும் நிச்சயம், அதுக்கு அழிவில்லை. எது எதெல்லாம் மத்தியம பரிமாணமா இருக்கோ, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதா எது எதெல்லாம் இருந்துட்டு இருக்கோ அதெல்லாம் அது எல்லாத்துக்கும் நாசம் இருக்கு. இப்ப அவ என்ன சொல்ற, எது எதெல்லாம் உற்பத்தி மத்தா இருக்கோ, எது எதுக்கெல்லாம் உற்பத்தி இருந்துட்டு இருக்கோ அது எல்லாத்துக்கும் நாசம் ஒத்துக்கிற. உற்பத்தி இல்லாததாக இருக்கிறது இருக்க அவைகளுக்கு நாசம் ஒத்துக்கிறது இல்ல. உற்பத்தி இல்லாதவை பரமாணுக்கள், விபுவாக இருந்திருக்கிற ஆகாசம் முதலியவைகள். ஆகையால உற்பத்தி இல்லாத இருக்கிறதுக்கு நிச்சயமா இருந்திருக்கு, எது எல்லாம் உற்பத்தமா இருக்கோ அது எல்லாத்துக்கும் நாசம் இருக்கு. இப்படித்தானே நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல, உற்பத்தமான வஸ்து எதெல்லாம் உற்பத்தி ஆகும், எந்தெந்த வஸ்துக்கெல்லாம் காலம் ஓனா வித்தியாசப்படலாம், இது ஒரு நாள் இருக்கலாம், இது பத்து நாள் இருக்கலாம், ஒரு வருஷம் இருக்கலாம், பத்து வருஷம் இருக்கலாம், நூறு வருஷம் இருக்கலாம், ஆயிரம் வருஷம் இருக்கலாம், ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இது எல்லாம் உற்பத்தமான வஸ்து மொத்தம் அழிய வேண்டியதுதான். ஆகையால இவ அர்த்தவை நாசிக்கா, பாதி அழிவை ஏத்துக்கிறவா, விநாசத்து நாசத்தை ஏத்துக்கிறவா, பாதி விஷயத்துல வந்து நாசம் கிடையாது நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா நம்ம பட்சம் வேதம் சொல்ற பட்சம் என்ன அப்படின்னாக்க, எல்லாம் உற்பத்தின்னு சொல்லி சொல்றது இருக்கு, உற்பத்தின்றதே அவசாந்திர பத்தி தான், உற்பத்தின்னு ஒண்ணு கிடையாது. உற்பத்தின்னா என்ன, அது வேற ஒரு காம்பினேஷன்ல வேற ஒரு மாறுபாடு அடையிறது தான், அதே வஸ்து தான். உற்பத்தமான வஸ்து வேற வஸ்துவா இருந்தா மாறுதில்ல. ஆகையால இப்ப தலிய பண்ணமானா கூட ரொட்டியே கூட பண்றோம், இந்த ரொட்டின்றோம் பண்ணுன்றோம் என்னென்னமோல்லாம் சொல்றோம், இன்னும் புதுசு புதுசா என்னமோ பீசான்றோம் வீசன்றோம் என்னமோல்லாம் சொல்றோம். நம்ம இத்தனை சொல்ற வஸ்துக்களுக்கெல்லாம் பதார்த்தம் இருக்க, எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, இது மைதா மாவுல இருந்து வந்திருக்கு, கோதுமை மாவு தான் சொல்றோம். இது என்னது அப்படின்னா கடைசியில சொல்லிச்சா எல்லாம் கோதுமை மாவு தான் மைதா மாவு தான் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம், இது தவிர வேற எதனா சொல்றோமா? அப்போ அந்த கோதுமை மாவுக்கு மைதா மாவுக்கு எதனா நாசம் இருக்கா? நாசம் இல்லை. ஆகையால இந்த இதனுடைய அந்த கோதுமாவை இது ஒரு ஓவன்ல வச்சு 700 டிகிரியில இது பண்ணமானாக்கா அது அதுக்கு வச்சு அதுக்கு வேற ஒரு பெயர் சொல்லிடுறான். அந்த மாதிரி பதார்த்தங்களுக்கு வரைச்சு வேற ஒரு நிலைப்பாடுதான் அடையதே தவிர அழிவு அடையதில்லைன்றது வேதாந்திகளுடைய சித்தாந்தம். ஆனா இவா என்ன சொல்றா, உத்தமமான வஸ்துக்கள் எல்லாம் நாசமடைகிறது அப்படின்னு அவ சொல்றா. இது அவையால இவாள் வந்து அர்த்தவை நாசிக்காள் அப்படின்னு சொல்றது. ஆனா பௌத்தாள்னா இருக்கா பாருங்க, அவ ஒரு படி மேல, அவ எதுவுமே நிச்சயமாவே எத்தையுமே ஒத்துக்கிறதே கிடையாது அவ. சரி, அவர் சேனாபதி சொல்ற பூர்வம் நம்ம அர்த்தவை நாசிக்காள இது வரைக்கும் அவளை அவள்லாம் புறமுதுகிட்டு போகும்படியாக அவளை திருத்தியாச்சு, அவ மதத்தை நிரசனம் பண்ணியாச்சு, இனிமே வைநாசிக்காளாக இருந்திருக்காளே, அவ மதத்தை துளி கூட பாக்கி இல்லாமல் முழுசா அழிக்கணும். ஏன்னா தார்க்கிக்காள் வேதத்தை ஒத்துக்கிறா, ஈஸ்வரனை ஒத்துக்கிறா. ஆனா பௌத்தாள் ஈஸ்வரனும் ஒத்துக்கிறது இல்ல, வேதத்தையும் ஒத்துக்கிறது இல்ல. ஆகையால அவளை அபேட்சிச்சு இவா தார்க்கிக்காள் பரவாயில்ல, இவாளை அழிக்கணும், பௌத்தாள் அழிக்கணும் என்று சேனாபதி ராஜாவினிடத்துல சொல்ற. அப்ப ராஜா சொல்ற, சாசங்கம் ஆரிய பர்யாப்தோசி குதர்க்கேந்திரஜால கோவிதானாம் தபாகதானாம் நிராசை. ராஜாக்கு ஒரு சந்தேகம் வருது, பாரு பௌத்தாளோட வாதம் பண்றதுன்றது அவ்வளவு சுலபம் இல்ல, பௌத்த மதத்துல இருக்கக்கூடிய ஒரு குதர்க்கம் இருக்க அந்த லாஜிக்கலா அவளுடைய மாதிரி அவள மாதிரி யாராலையுமே வாதம் பண்ணவே முடியாது. அப்படி அப்படி வாதம் பண்றவா அந்த அளவுக்கு உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கா, அதையும் ஃபுல்லி எக்யூப் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாள். அந்த மாதிரி ராஜா வந்து சிஷ்யனை பார்த்து கேக்குற, இப்ப பௌத்தாள்லாம் வராள, அவ மதத்தெல்லாம் நிரசனம் பண்ற அளவுக்கு உமக்கு தகுதி எல்லாம் இருந்துருக்கா, மல முடியுமா, எல்லா சாமக்கிரியும் இருக்கா என்று ராஜா கேக்குறாராம். அதுக்கு சொல்ற ராஜன்னு, அபரியாப்தா சேதே ஆதிஷ்டத்து மம ஏகஸ்யாபி பிரதிக்ஷேபாய, இங்க வந்திருக்கிறவள்லாம் அபரியாப்தாள், என்னுடைய லெவலுக்கு அதாவது நான் எவ்வளவு தூரத்துக்கு அவ மதத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு அந்த மதத்துல இருக்கிற தூஷணத்தில் அதுல இருக்கிற தோஷத்தை எடுத்து சொல்ல போறனோ அவ்வளவு தூரத்துக்கு அவளே அவ மதத்தை தெரிஞ்சின்றவா கிடையாது. ஆகையால இத பத்தி நேர் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக அந்த ராஜாவுக்கு ஒரு தைரியத்தை சொல்ற சுவாமி. ஆகையால அவர் என்ன சொல்றாருன்னா, அசையேவ பர்யாப்தோசிதி காக்கா பிரஸ்னா, உன்னால முடியுமான்னு கேட்கறதுக்கு உடனே பதில் சொல்ற. கதயதி ஜடோ விஸ்வம் வைபாஷிகணபங்குரம் பரமனுமிதம் வாக்கியம் சௌத்ராந்திக மதி சைத்ரியத ததிதம் அனுதம் யோகாச்சரக ததா நிகிலம் பர ஸ்வவசன ஹதாஹ சர்வே கர்வம் த்யஜந்தி மமாக்ரதஹ. சர்வே கர்வம் த்யஜந்தி மமாக்ரதஹ, என்னெதிர அவ வாதம் பண்ண வந்தாள்னாக்கா அவ கர்வத்தை கர்வம் போய் அப்படியே தலை குனிஞ்சு நிற்பா, அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. இது சிஷ்யனாக இருந்திருக்கிற சுவாமி சொல்ற வார்த்தை. இது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்ன பௌத்த மதத்தை பத்தி ஒரு பிரியாம்பிள், அது என்ன சொல்றா பௌத்தாள் அப்படின்றத நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம்தான் மீதியை பத்தி சொல்லணும். பௌத்தாள் வரைக்கு நான்கு விதமான பௌத்தர்கள் இருக்கா. அந்த நான்கு விதமான பௌத்தர்கள்ல முதல்ல இருக்கிறவா வைபாஷிக்கால்னு ஒண்ணு, அடுத்தது சௌத்ராந்திகா, அடுத்தது யோகாச்சார, கடைசியில நிக்கிறவா மாத்யமிகாள் அப்படின்னு சொல்லி நான்கு பௌத்தர்கள் இருந்திருக்கா. இதுல வைபாஷிக்கால் என்ன சொல்றாருனாக்க, பிருத்திவி அப்பு தேஜஸ், இப்ப சொல்லக்கூடிய நாலு பூதங்கள், இதனுடைய பரமாணுக்கள் எல்லாம் இருக்கு. இந்த பரமாணுக்களுடைய சங்காசம், இந்த சமுதாயம் எல்லாம் சேர்ந்து பிருத்வி பரமாணுக்கள் எல்லாம் பூமியாருது, அந்த ஜலபரமாணுக்கள் எல்லாம் சேர்ந்து ஜலமாறு, தேஜஸ் பரமாணுக்கள் தேஜஸாருது, வாயு பரமாணுக்கள் எல்லாம் வாயுவை உண்டு பண்றது. ஆகையால பிருத்வி பரமாணுல பூமி முதலே பஞ்ச பூதங்கள் எல்லாம் உண்டாயி அதுல இருந்து சரீரம் இந்திரியங்கள், அப்புறமா இப்ப இந்த கட்டப்படாதிகள்லாம் இந்த விஷயங்கள்லாம் உண்டாருது அப்படின்றதெல்லாம் சொல்றோம். இந்த பூதங்கள்ல இருந்து உண்டானதெல்லாம் பௌத்திகம்னு சொல்லி சொல்றோம். இந்த பூத பௌத்திகங்களாக இருந்திருக்கிற இந்த பாக்கிய பதார்த்தங்கள் இதெல்லாம் வெளியில இருக்கிற பதார்த்தங்கள், ஆத்மான்றது இருக்கு உள்ள இருக்கிறது. அந்த ஆத்மா இந்திரியங்கள்னால பார்க்க முடியாததாக இருந்திருக்கிறது இந்த ஆத்மான்றது. ஆகையால ஆனா ஆத்மா இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னாக்க, அகம் நான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த நான்ன்றது தோன்றது இருக்க அந்த ஞானத்தினால தெரியுது. ஆகையால இது எல்லாம் பார்த்தோம்னாக்க, இந்த சுகமாக தோன்றது அஸ்திரமான இருக்கிற விஷயத்துல ஸ்திரமாக தோன்றது, ஸ்திரமான விஷயத்துல அஸ்திரமாக தோன்றது. எது சுகமாக இருக்குன்னு தோன்றதோ அதுல ஆசை ஏற்படுறது, எது துக்கம்னு தோன்றதோ அதுல தோஷம், அதுல வந்து துவேஷம் ஏற்படுறது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் வருது. இந்த பரமாணுல இருந்து ஆரம்பிச்சு ஆத்ம பரியந்தமாக இருந்திருக்கிற எல்லா வஸ்துக்களுமே ஒவ்வொரு க்ஷணமும் விநாசத்தை அடைஞ்சிடும். அதே வஸ்துவே அற்ற க்ஷணம் இருக்கின்றதே இல்லவே இல்லை. இந்த பூத பௌதிக விவகாரம் இது எல்லாமே இந்த விவகாரம்ன்றது இதனால உண்டாருது. ஞானம் இருந்திருக்க இது உள்ளுக்குள்ள இருக்கிறது கூட இந்த பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமானத்தினாலையும் தான் சித்திக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம். இப்ப பாருங்க எல்லாம் க்ஷணிக்கும். இப்ப சொல்றது எல்லாத்தையும் ஒத்துக்கிறா, ஒத்துண்டு நாம பாக்குற வஸ்துக்கள் எல்லாத்தையும் ஒத்துண்டு, அந்த வஸ்துக்கள் எல்லாம் ஒரே ஒரு க்ஷணம் தான் இருக்கு, அடுத்த க்ஷணத்துல போயிடுறதுன்னு சொல்லி சொல்றா. இது இவ வைபாஷிகளுடைய பட்சம். இப்படி கூட ஆகுமா, எல்லா வஸ்துவும் ஒரு க்ஷணம் தான் இருக்குமா? நாம பாக்குறோம் ஒரு பதார்த்தத்துக்கு ஒரு வஸ்துவை கொண்டு வந்து வச்சோம்னா அந்த வஸ்துவே இப்ப என் டேபிள் மேல போன் வச்சுட்டு இருக்கேன், இந்த போன் இப்ப அரை மணியா பேசிட்டு இருக்கேன், அதே போன்லதான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த பேசிட்டு இருக்கிறதுன்றதுக்க இது ஒரு க்ஷணம் தான், எல்லா வஸ்துவும் ஒரு க்ஷணம் தான் இருக்குன்னு சொன்னாக்க, இது ஒரு க்ஷணமா இருந்துட்டு இருக்கு, ஒரு மணிக்காலம் நான் பேசிட்டு இருக்கேன், அந்த வஸ்து தானே இருக்கு என்ன நம்மளை பார்த்து கேள்வி கேட்போம். அவளை பார்த்து கேள்வி கேட்டா அவள் நமக்கு பார்த்து ஒரு பதில் சொல்றான். ஒரு வழக்குல திரி போட்டு எண்ணெய் குத்தி எரியுது, வழக்கு எரியுது, அந்த வழக்கு எரியச்சே அஞ்சு நிமிஷம் முன்ன ஒரு வழக்கு எரியுது எரிஞ்சுட்டு இருக்கு, அதே வழக்கே அஞ்சு நிமிஷம் கழிச்சு போய் பார்த்தோம்னா இப்பவும் அந்த வழக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. நாம என்ன சொல்றோம், அந்த வழக்கே எரிஞ்சுட்டு இருக்கு, ஒரே வழக்கு தான் நாம சொல்றோம். ஆனா உண்மையா நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம், அஞ்சு நிமிஷம் முன்ன எரிஞ்ச ஜுவாலையும் இப்ப இருக்கிற ஜுவாலையும் வேற ஜுவாலை தான். ஏன்னா அஞ்சு நிமிஷம் முன்ன வேற திரியில எரிஞ்சுது, அந்த திரியினுடைய வேற பாகத்துல இருந்தது, இப்ப அந்த திரியினுடைய இன்னொரு பாகத்துல எரியுது. அஞ்சு நிமிஷம் முன்ன வேற எண்ணெய் இருந்தது, இப்ப வேற எண்ணெய் இருக்கு, அந்த என்ன அந்த எண்ணெய் எரிஞ்சு அழைத்தது, இப்ப வேற எண்ணெய்னால இப்ப எரியுது. அப்ப இருக்கச்சு அப்ப அந்த ஒரு க்ஷணம் தான் அது எரிஞ்சுது, அடுத்த க்ஷணத்துல வேற ஜுவாலை தான், அந்த ஜுவாலை இருந்திருக்க வேற வேற ஜுவாலை தான் இருக்கு. அதே மாதிரி கங்கையில ஜலம் போறது, எந்த கங்கையில போய் தீத்தாமண்ண அப்படின்னா, நீ எந்த கங்கையில போய் தீத்தாமண்ண, அதே கங்கையில தான் நானும் தீத்தாமண்ண அப்படின்னா, அந்த ஜலமா இப்ப இருந்துட்டு இருக்கு, அந்த ஜலம் எப்பயோ ஓடி போடுது, நான் போச்சு மூணு மாசம் கழிச்சு போனா வேற ஜலம் தான் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி விவகாரம் வேணா சொல்லிட்டு இருக்கலாம், அதே அதேன்னு வேணா சொல்லிட்டு இருக்கலாமே தவிர, உண்மையில பார்த்தோம்னாக்கா அந்த வஸ்து இல்ல. லைட்டே எரியறது, ஃபேன் சுத்துறது, அதே ஃபேன் தான் சுத்தின் இருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்ன இருந்த எனர்ஜி வேற, அதுக்கு முன்ன இருக்கிற பதார்த்தம் வேற, இப்ப இருக்கிறது வேறதான். நானே ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த வார்த்தை பேசினாக்க நான் பேசச்சே என் சப்தம் வாசல்ல இருந்து வாயில இருந்து வந்துடுத்து, ஒரு க்ஷணம் போயிடுத்து. அப்புறமா அந்த மாதிரி தானே தவிர, லோகத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களும் க்ஷணிகம்தான். இது பௌத்தாளுடைய பட்சம். இந்த லாஜிக்க கேட்டோம்னாக்கா வாஸ்தவம் தான் தோணும். இதோட நிறுத்திட்டோம்னாக்கா இதுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் இந்த லாஜிக்கு அப்போ இது மாதிரி பௌத்தனுடைய பட்சமே சரின்ற மாதிரி தோணும். இது பௌத்தால ஒரு முதல் வகையை சேர்ந்த வைபாஷிகாளுடைய பட்சம். ரெண்டாவது இது சௌத்ராந்திகாள்ன்றவா ரெண்டாவது வகையை சேர்ந்தவா. அவ என்ன சொல்றா அப்படின்னா, இந்த நாம பாக்குறமே பிருத்திவி, அவ வந்து பிரத்யக்ஷத்தை ஒத்துக்கிறா. அதாவது நேர பிருத்திவியை பாக்குறோம், ஜல பூமியை பாக்குறோம், ஜலத்தை பாக்குறோம், தேஜஸ பாக்குறோம், வாயுவை அறிகிறோம் அப்படின்னு எல்லாம் ஒத்துக்கிறாவ. இவ என்ன சொல்றா, இந்த பிருத்திவியாதிகள் எல்லாவற்றையுமே ஞானத்தினாலதான் தெரிஞ்சுக்கும், நமக்கு அனுபவம்ன்றது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்போ இவாளும் எல்லாம் கணிக்கம்னு ஒத்துக்கிறவா. இப்ப இந்த கணிக்கம்னு ஒத்துண்டாக்கா, ஒரு கணம் முன்ன ஒரு காத்து என் மேல பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காத்து பட்டதுன்னாக்கா இப்ப காத்து வீசறது என்று நான் சொல்லணும். ஆனா காத்து வீசறதுன்னு சொல்றதுக்கு நானும் ஒரு கணம் அடுத்த கணத்துல நான் இல்லையே, நான் எப்படி காத்து வீசறதுன்னு நான் சொல்லுவேன். அந்த காத்து அடுத்த கணத்துல போயிட்டேன். அப்போ ஒவ்வொரு கணமும் ஒன்னு ஒன்னு உற்பத்தமா இருக்கு. அப்போ ரெண்டாவது கணத்துல உற்பத்தமா ஆறனா அந்த ரெண்டாவது கணத்துல வர காத்து வேற ஒரு காத்து, அந்த முதல்ல அடிச்ச காத்து போயிட்டு அந்த காத்து என் மேல படைச்சே, இதே மாதிரிதான் பூர்வ கணத்துல இருந்த நான் வந்து எனக்கு இந்த மாதிரி காத்து அடிச்சது அப்படின்னு தெரியறதுன்னு அனுமானம் பண்றேன். ஆகையால இந்த பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் பிருத்திவியாதி இந்த இந்த விஷய ஞானத்தினால அந்தந்த விஷயமான அனுமானம் ஏற்படுறது. இந்த அனுமானத்தினாலதான் நாம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் என்று இவா ரெண்டாவது மட்டும் சௌத்ராந்திகள் சொல்ற பட்சம். மூணாவது பட்சம் யாரு அப்படின்னா யோகாச்சாரர். யோகாச்சாரால என்ன சொல்றாருன்னா, பாஹ்யமா இப்ப முதல்ல வைபாஷிகால் பிரத்யட்சமா இருக்கிறத ஒத்துக்கிறா, இவாள்லாம் வந்து அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அனுமானத்தினால தெரிஞ்சுட்டா கூட பிரத்யட்சத்தை உபஜீவிச்சுதான் அனுமானம் வரும். இது பிரத்யட்சத்துல இது என்னன்னு கேட்டவன, இது ஸ்லோகம் ஆனா ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடலாம். இதனுடைய அர்த்தம் சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லேன்னாக்கா இதனுடைய அர்த்தம் புரியாது. அதனாலதான் இந்த விளக்கத்தை சொல்றேன். வந்து இப்போ அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறான்னாக்கா, அனுமானம் எப்போன்னாக்கா பிரத்யட்சத்தினுடைய அடிப்படையில தான் அனுமானம்ன்றதே வரும். நாம பிரத்யட்சத்துல நேரடியா ஒரு சமயத்துல போய் பார்ப்போம், புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ மலை மேல புகை வருதுன்னு பார்த்த உடனே நாம என்ன சொல்றோம், அந்த இடத்துல நெருப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அது அனுமானத்தினால சொல்றோம், மலை மேல புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்னு சொல்றது அனுமானம். ஆனா இந்த புகை இருந்தா நெருப்பு இருக்கும்னு சொல்றது இருக்க, இது பிரத்யட்சத்தினால தெரிஞ்சுட்டாதான் அந்த அனுமானம்ன்றது சித்திக்கும். அந்த மாதிரிதான் இவா என்ன சொல்றான்னா, ரெண்டாவது பட்சம் இருக்க சௌத்ராந்திகள்லாம் வந்து அனுமானத்தினால சித்திக்கிறதுன்னு சொன்னா கூட பிரத்யட்சத்தை ஒரு சமயம் இல்லைன்னு ஒரு சமயம் ஒத்துண்டதான் ஆயிடுச்சு. இப்ப மூணாவது பட்சம் யோகாச்சாரவா என்ன சொல்றான்னா, பாக்கியமான வஸ்துக்களே இல்ல, அந்த விஞ்ஞானம் இருந்துருக்கு, ஞானம் தான் பரமார்த்தமாக இருந்துருக்கு, உண்மையில் இருக்கிறது அதுதான். பாக்கியமான அர்த்தங்கள்லாம் சொப்னத்துல பாக்குற வஸ்துக்கள் மாதிரி போயிட்டு இருக்கு. சொப்னத்துல பாக்குற வஸ்துக்கள்லாம் சத்தியமா இருந்துருக்கு, ஆனா தூங்கி இருந்தா அது கிடையாது. அந்த சொப்னத்துலயே இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, கனவு கலைஞ்சு போச்சுன்னாக்கா அது போயிட்டு. அந்த மாதிரிதான் இதெல்லாம் என்று சொல்றாளாம். இவா மூணு பேரும் எல்லாம் ஒத்துன்றதெல்லாம் தான் எதுலாம் ஒத்துக்கிறாளோ அது எல்லாமே கணிக்கும், ஒரே ஒரு கணத்துல நாட்டு தடையுதுன்னு சொல்றா. ஆனா நாலாவது காரம் இருக்கா பாருங்க, அவ மாற்றி அமைக்காள். அவ என்ன சொல்ற, எல்லாம் சூன்யம் அப்படின்னு சொல்ற. மொத்தத்துல லோகத்துல இருக்கிற பதார்த்தம் எதுவுமே சத்தே கிடையாது, சூன்யமான பதார்த்தம். சூன்யமான பதார்த்தம்னா இல்லாததுன்னு அர்த்தம். இல்லாததுலயும் எப்படிப்பட்ட இல்லாததுன்னாக்கா, இப்ப முயல் கொம்பு மாதிரி, முயல் கொம்புன்ற ஒரு பதார்த்தம் இருக்கா, முயல் இருக்கு கொம்பு இருக்கும், ஆனா முயல் கொம்புன்றது கிடையாது. அந்த மாதிரிதான் லோகத்துல இருக்க பதார்த்தங்கள் எல்லாம் என்பதாக இவா சொல்ற. இப்போ பௌத்தாளுடைய நாலு பட்சத்தையும் இப்ப சொல்லியாச்சு. இத பத்தி சுவாமி என்ன சொல்றன்றத நாம பார்ப்போம். கதய திஜகதா விஸ்வம் வைபாஷிகா க்ஷணபங்குரம். இதுல கடைசியில இருக்கிற வைபாஷிகன்றவா என்ன சொல்றன்னா, அவனே ஒரு மூட. இந்த பிரத்யமாக லோகத்துல இருக்கிறத பார்த்துட்டே இருக்கச்சே கூட எல்லாம் ஒரு கணத்துல அழிஞ்சு போயிருதுன்னு அவன் சொல்றான். ஜடகா விஸ்வம் வைபாஷிகா கணபங்குரம்னு சொல்றான். இது எப்படி வரும்? இது கணபங்குரம்னா நீ ஒரு கணத்துல அழிஞ்சு போயிட்டுன்னு சொல்றிய, அந்த ஒரு கணத்துல அழிஞ்சு போயிட்டுன்னு சொன்னமானாக்க ரெண்டாவது கணத்துல தான் நீ இருந்தேனாக்க, இது அழிஞ்சதுன்றதையே எப்படி நீ தெரிஞ்சுப்ப? உன்னால ஒண்ணும் தெரிஞ்சுக்க முடியாது. ஒன்னு இருந்தாதானே அது வஸ்து வந்து அழிந்திருத்து இருக்குன்றதே சொல்ல முடியும். அது சொல்ல முடியாதவனாக நீ இருக்க. பரமனுமிதம் பாக்கியம் சௌத்ராந்திகோ மதி சைத்ரியதாம். இவன் வந்து சௌத்ராந்திகம் என்ன சொல்றான் அப்படின்னா, வெளி வஸ்துக்கள்லாம் நேரம் இருந்து பிரத்யட்சமா பார்த்துட்டே கூட, இது பிரத்யட்சத்துல பார்த்துட்டே கூட இது பிரத்யட்சம் இல்ல, இது புத்தியினாலதான் ஞானத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறது, அனுமானத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி சொல்றான். இப்படி நாம வஸ்துக்களை நேர நேரம் பார்த்துட்டு அப்புறம் ஊகிக்கிறதுக்கு வேண்டியது. எந்த இடத்துல பார்க்க முடியாததான் இருக்கோ அங்கதான் அனுமானத்துக்கு காரியம். நிறைய ஒரு வஸ்துவை பார்த்தாய் போச்சுனாக்கா அதுக்கப்புறம் அனுமானத்துக்கு என்ன காரியம் இருக்கு? நாம ஆத்துக்குள்ள உக்காணம் இருக்கோம். உக்காணந்தமானாக்க நாம பார்க்கல, வெளியில இடி இடிக்கிறது. இடி இடிச்சாக்க ஓஹோ இந்த மாதிரி இடி இடிச்சதுனாக்க மேகம் இருக்கும் என்று நாம ஒரு அனுமானம் பண்றோம். நம்ம வாசல்லையே இருந்துட்டு மேகத்தையே நேரம் பார்த்துட்டோமானாக்கா அப்புறமா நாம என்னத்துக்கு இதை சொல்ல போறோம்? நாம ஆகையால இவன் சொல்ற அனுமானம் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. பரமனுமிதம் பாக்கியம் சௌத்ராந்திகோ மதி சைத்ரியதா ததிதம் அமிர்தம் யோகாச்சாரஹா ததா நிகிலம் பரஹா. இந்த யோகாச்சாரன் என்ன சொல்றான்? மூணாவது மதஸ்தான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, விஜயானந்தான் பரமார்த்தம். இவ ரெண்டு பேரும் பாக்கியமான வஸ்துவ ஒத்துன்னு இருக்கா, ஒருத்தன் பிரத்யட்சமா பாக்குறன்றான், அனுமானத்தினால பாக்குறேன்றான். இவன் பாக்குற வஸ்துவே இல்லைன்றான், பாக்கியமா இருக்கிற வஸ்துவே இல்லைன்னு சொல்லிட்டு அதோட இல்லாத இது மொத்தம் என்னது அப்படின்னா, இது மொத்தம் யோகாச்சாரம் சொல்றது பரமார்த்தமா இருந்துருக்கிறது ஞானம்தான் அப்படின்றான். இப்ப ஒரு வஸ்துவை நாம் பாக்குறோம், வஸ்துவை பார்க்கச்சே இது நீளமா இருந்துருக்கு, இது கருப்பா இருக்கு, இது வெண்மையா இருக்கு அப்படின்றத சொல்றோம். இப்ப இவன் என்ன சொல்றான், கருமையா இருக்கு வெண்மையா இருக்குன்ற ஒரு ஞானம் இருக்கு, அந்த ஞானம் தான் உண்மை, வஸ்துக்கள்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த கருமையா இருக்கிறது வெண்மையா இருக்கிறதுன்றது அந்த வஸ்துக்கள்ல தான் இருந்துட்டு இருக்கு, அதுல இல்லாதது இவன் ஞானத்துல மாத்திரம் எங்கேருந்து வரும்? அது இவன் யோகாச்சாரத்துல சொல்றது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இது எல்லாமே வந்து வெளியில பாக்குறதெல்லாம் இது ஞானம் மொத்தம்தான் ஒண்ணுதான் சத்தியம்னு சொல்லி சொல்றான். அதுவும் தப்பு. மூணாவது பட்சம். நாலாவது, ஸ்வவசனஹதா சர்வே கர்வம் ஜெயந்தி மமாக்ரதஹ. இந்த மாத்யமிகம் சொல்றானே அவன் தான் சர்வசூன்யவாதி, எல்லாத்துக்காட்டிலும் ரொம்ப ரொம்ப உத்கிருஷ்டமானவன். இந்த மாத்யமிகம் சொல்றது எல்லாம் சூன்யம்னு சொல்லி சொல்றான். நம்ம எதிர பாக்குறதே சூன்யம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ இவ எல்லாருமே என்னைக்கு எதிர வந்தாள்னாக்க என்னுடைய பட்சத்துல வரச்சே அவளுடைய சர்வம் போய் தலை கவுந்து நின்றுடுவா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படின்னா நீர் என்ன சொல்லிட்டே இருந்தே அவ பட்சத்துக்கு நீர் என்ன சொல்லிட்டு அதையால அவ கர்வம் போயிடுற மாதிரி சொல்ற அப்படின்னா, நான் ஒன்னும் சொல்லவே வேணாம், அவ சொல்றது ஒன்னு ஒன்னையும் சொல்லிண்டாலே அதுல இருக்கிற ஒரு முரண்பாடு பார்த்தாலே அவளுடைய பட்சம் ஏற்புடையதில்ல என்பது தானா தெரிஞ்சுவிடும். தந்தாதந்தி விதானலம் படதியோ திங்காக முக்காபுதாகாம் சிருண்வந்த்வத்ய விபத்யதே பரமியம் சிக்ஷாபவத் பட்சதாம் புத்வா போஜ்யமுதாகரந்தி விஷதம் புத்தாதயஸ்சே ஜிதம் நோச்சே ஹந்தஜிதம் புனஹ ததிகனஸ்துஹுர்யந்து ஜோகுஷ்யதாம். இது சொல்ற திங்காகன்னு சொல்லி பல பேர், அதுல பௌத்த மதத்துல ஒரு பெரிய ஒரு குரு, அவர் வந்து இவள்லாம் இங்க வந்திருக்கா, இவள் இப்ப வைபாஷிக்காள் சௌத்ராந்திக்காள் யோகாச்சாராள் அப்படின்னு எல்லாம் இருக்கவா, இதுல திங்னாகன்றவர் இருக்க, அவ வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பௌத்த மதத்துல ரொம்ப சளைக்காம பேசுறவா. அவ பேசுறது என்னன்னு கேட்டோம்னா, எவ்வளவு நாம வாதம் பண்ணாலும் அந்த வாதத்தை திருப்பி திருப்பி பிரதிவாதம் சொல்லி சளைக்காம சொல்லுவா. அவளை பார்த்து சொல்ற, இப்ப என்ன சொல்றாருன்னா, தந்தாதந்தி விதான லம்பட்டதையோ திங்னாக முக்கியா புதாகா சிருண்வந்தோ அவெல்லாம் கேக்கட்டும். அத்ய விபத்தியதே பரமியம் சிக்ஷா பவத் பட்சதா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உங்க பட்சத்திலேயே முதல்ல இருக்கிறவா சொன்னதும் கடைசியில இருக்கிறவா சொன்னதும் வந்து ஒன்னு ஒன்னும் மாறுபடுறது. இந்த என்னது அப்படின்னா, ஒருத்த சொல்லச்சு இயம் சிஷ்ட கிமபி நாஸ்தி சர்வம் கணிக்கம் அப்படின்னு ஒரு முக்கியம் முக்கியமா இருக்கிற சொல்ற, அதுல சொல்லச்சு ஒருத்த சொல்ற அர்த்தம் புத்தாகி சப்த ரச்சனம், அர்த்தத்தை தெரிஞ்சின்ற பிற்பாடு தானே சப்தத்தை சொல்ல முடியும். அர்த்தமே தெரிஞ்சுக்காது இருக்கிட்டு சப்தத்தை எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது சொல்லியோ. ஆகையால அவன் என்ன சொல்றான், போத்தா இதரஹா வக்தே அசம்பவாத் அப்படின்னு சொல்றான். இப்ப அதை தெரிஞ்சின்ற பிற்பாடு தான் அதை தெரிஞ்சு முடியும். இப்போ புத்தாதிகள் முதல்ல விஷயத்தை தெரிஞ்சுட்டு அப்புறமா பிறருக்கு உபதேசம் பண்ணாளா என்ன, இல்ல முதல்ல பேச்சு ஆரம்பிக்கிறாள் அதுல இருந்து ஆரம்பிச்சு முடியற வரைக்கும் எல்லாரும் இருக்கணும். நீ கணிக்கம்னு சொல்றியோ இல்லையோ, கணிக்கம்னு சொல்றது எப்படி, எல்லாம் ஒவ்வொரு உங்க குருவே தானே உபதேசம் பண்ண, அவர் என்னைக்கோ உபதேசம் பண்ணிட்டே புத்த, இப்ப அந்த புத்தர் உபதேசம் பண்ணத்தான் நீ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க. அவர் உபதேசம் பண்ணது கணிக்கம்னா அது அன்னைக்கே போயிட்டு இருக்கும், இப்ப இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க இன்னி வரைக்கும் எப்படி நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, இத சொல்லுங்க நீங்க பாப்போம். இப்போ அவர் சொன்ன பேச்சு முடிஞ்சு போச்சு, அதை நான் இல்ல அவர் பேசச்சேயே நான் கேட்டிருந்தேன், நாங்களும் எல்லாரும் இருந்தோம்னா அவருடைய காலம் வேற உன்னுடைய காலம் வேற, இப்ப அந்த பேச்சு வேற இந்த பேச்சு வேற, ஒன்னு நேற்று பேசின பேச்சு வேற இப்ப பேச்சு வேற, எல்லாம் கணிக்கம்னு சொல்ற ஒரு கணம் என்ன சொன்ன பேச்சு வேற இப்ப பேச்சு வேற. அப்போ உங்களுக்கு கோட்பாடுன்னு என்ன இருந்துட்டு இருக்க போறது, ஒண்ணுமே இருக்க போறது இல்லையே. ஆகையால உனக்கு எதுவுமே உங்க மதத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னு ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா போயிட்டு அவர் சொன்னதான் நான் சொல்றேன்னு சொன்னமா, அவர் சொன்னது ஏற்படுதுன்னு சொல்லியாச்சுனாக்க அது இன்னும் இருக்குன்னு தான் அர்த்தம், அது கணிக்கம் சொல்றது போயிட்டு. ஆகையால நோச்சே தந்த ஜிதம் புனகா ததிகன சூரியந்து ஜோகுஷ்யதாம் அப்படின்னா, எல்லாம் இப்ப அறிந்து இப்போ ஒருத்தர் யார் தெரிஞ்சின்றவா அத சொல்றவாவா, இவர் வேற வேறன்னு சொல்லி சொன்னமானாக்க இப்ப அது வேற வேறன்னு சொல்றதுக்கே உன்னால முடியாது, என்ன அது எல்லாம் ஒரே கணிக்கம் கணிக்கம் சொல்லிட்டு போயிடு. ஆகையால உன்னுடைய அந்த பௌத்த மதம்ன்றது ஒன்னும் நினைக்கவே நினைக்காது, அதுக்கு ஒரு பண்டமெண்டலே இல்லாத ஒரு மதம் அது. ஆகையால அந்த மதத்தை பத்தி விசாரப்படவானான்னு சிஷ்யர் சொல்றான். அவ சேனாபதி சொல்ற, தேவா பரிமித கம்பீரம் அக்ஷோபியமிதம் பாரிஷத ஹிருதயங்கமம் ஆரிய வச்சனம் உபசிருத்திய பலாயிதாக சௌகதாபசதாக பிரதிதிசம் பிரவிசந்தி. ஆனா அப்பித்து அயம் மாத்தியமிகா நாமஹா பௌத்தா மதானுசீர வீரா கத்திதமபி தூஷணம் அநாதிருத்திய வையாத்திய மாத்ராவட்டம் பயன பாண்டித்யம் ஸ்வம் பிரக்யாபயதி. சேனாபதி சொல்ற, இவர் சொல்றதெல்லாம் ஒத்துண்டு முதல் மூணு பேர் போயிட்டான். அந்த சர்வசூன்யவாதியா இருந்துருக்காள், இவெல்லாம் கணிக்கவாதியா இருந்துருக்கா, எல்லாருமே கணிக்கவாதி தானே. முதல் மூணு பேர் இந்த கணிக்கம்னு சொல்றது ஏற்புடையது இல்லைன்றது சொன்ன உடனே அவெல்லாம் போயிட்டா, சர்வசூன்யவாதியா இருந்துருக்கிற மாத்தியமிகன் மாத்திரம் இன்னும் உட்காந்து இருக்கான். நான் உன்னோட போராடி நான் ஜெயிச்சு விடுறேன், வாதம் பண்ணி ஜெயிச்சு விடுறேன்னு சொல்லி சொல்றான். தன்னுடைய ஒரு மதத்துக்கு சர்வசூன்யவாதத்துக்கு ஆதாரம் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கான், இவனை வேரோட ஒழிக்கணும் என்று சேனாபதி சொல்ற. எச்சைவம் உத்கோஷயதி இவன் சொல்றான், பாஷா வைபாஷிகாணாம் சுபமனுபவது ஸ்வஸ்தி சைத்ரந்திகேப்யாம் யோகாச்சார பிரயோகம் விஜஹது கிமுதத் கிங்கரை சங்கராஜ்யைஹி நிருபதிகா துர்ஜோ நிர்ஜிகேதி. சொல்ற வைபாஷிகள் எல்லாம் வார்த்தை எல்லாம் சௌக்கியமா இருக்கட்டும், அவ சொல்ற வார்த்தை சௌத்ராந்திகள் எல்லாம் க்ஷேமமா இருக்கட்டும், அதை பத்தி விசாரம் இல்லை. யோகாச்சாரருடைய முயற்சி இருக்க யோகாச்சாரா பிரயோகம் விஜகதுக்குமோ தம் கிங்கரைகி சங்கராத்யகி அப்படின்னா, அந்த யோகாச்சாரம் முயற்சி எல்லாம் கூட போனா போட்டோம் எதுக்கு சம பண்ணும் ஒன்னும் வேணாம். அந்த யோகாச்சாரெல்லாம் என்ன சொல்றாளோ அவா சொல்றதுதான், சங்கரெல்லாம் கொஞ்சம் வேற மாத்தி சொல்ற அவ்வளவுதான், அதே விஷயம்தான். அவளும் இப்போ அத்வைதிகளும் வந்து பிரச்சன்ன பௌத்தா, அதாவது வேதத்தை ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு வேதத்துக்கு புறம்பா சொல்றவா, பௌத்த மதத்துல என்னமோ அதே மாதிரிதான் இவாளும் சொல்லிட்டு இருக்கிறவா. இவா அவளுக்கும் ஒன்னும் சிரமம் வேண்டாம். நான் சொல்றேன் பாரு, எல்லாம் சூன்யம்னு சொல்றது இருக்கு, அந்த சூன்யம்னு சொல்ற எம் பட்சம் வந்துட்டுனாக்க யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. அப்படிதான் சொல்ற மித்யா மித்யா தத்துவ வியவஸ்தா விகடன கடனோ தண்ட சௌண்டிகிரிய சந்தா அப்படின்னு. இப்போ ஒன்னு சூன்யம்னு சொல்றவன் தான் நான் சொல்றேன், பொய்யன்னு சொல்றியா மெய்யன்னு சொல்றியா, ஒரு வஸ்துவை சொல்லணுமோ இல்லையோ, அந்த வஸ்துவை சத்துன்னு சொல்றியா அசத்துன்னு சொல்றியா. இப்போ அந்த வஸ்து சத்தா அசத்துன்னு சொல்ற, இல்ல அது சத்தாவும் அசத்தாவும் இருக்குன்னு சொல்றியா, இல்ல சத்து அசத்துன்னு சொல்றதுக்கு இருக்க அதை காட்டில வேறுபட்டதாக இருந்துட்டு இருக்கா, இது எப்படி இருக்கு நம்மளை பார்த்து கேட்கலாம், மாத்தமிக்கம் கேட்கலாம். ஒரு வஸ்து இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இந்த வஸ்து இருக்கிற பதார்த்தமா இல்லாத பதார்த்தமா, இருந்துட்டே இல்லாததா இருக்கா, இல்லாதே இருந்துட்டா இருக்கா, இல்ல இருக்கிறதே இல்லாதுன்றது காட்டிலும் வேறுபட்டதாக இருந்துட்டு இருக்கா, இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்டுட்டு அப்போ ஒவ்வொரு பட்டத்துல சொல்லி சொல்றான். இப்ப இந்த பட்சம் இருக்க இப்போ சர்வம் அசத் சர்வம் சத்துன்னு சொல்லி சொல்லிட்டேன்னு சொல்லுங்க, சர்வம் சத்தியத்துவ பட்சம் சர்வம் சத்தியம் அப்படின்னு சொன்னமானாக்க அந்த சத்தியம்ன்ற ஒரு பட்சம் வந்து யுக்தம் இல்லை. ஏன்னாக்க நமக்கு வாதம் பண்ற எதிராளியினுடைய பட்சம் இருக்க அதுவும் சத்தியமா போயிடும். நம்மளை பார்த்து கேக்குறா நீ எல்லாம் சத்தியம்னு நீ சொல்றேன்னாக்க, நான் சூன்யவாதம் நான் சொல்றேன்ன, என்னுடைய பட்சமும் சத்தியம் தானே, எல்லாம் அதுவும் தானே அடங்கிட்டு, அப்ப என்னுடைய பட்சமும் சத்தியம் ஆயிடும். அப்ப ரெண்டும் சத்தியமாகுமா, ஒண்ணுக்கொண்ணு விருத்தமா இருக்கிற பட்சங்கள்லாம் வந்து இப்ப நெருப்பு சுடுன்னு நான் சொல்றேன், எதிர இருக்கோ நெருப்பு சுடாதுன்னு சொல்றேன், அப்ப எல்லாமே சத்தியம்னு சொன்னமானா நெருப்பு சுடுன்றதும் சத்தியம் நெருப்பு சுடாதுன்றதும் சத்தியம்னு சொல்ல முடியுமா? ஆகையால எல்லாம் சத்தியம்ன்ற பட்சத்தை சொல்ல முடியாது. சரி அப்ப சரி எல்லாமே அசத்தியம்னு சொல்லுவோமே, சத்தியம்னு சொல்லுவானா போட்டோம், எல்லாமே அசத்தியம்னு சொல்லிடுமே அப்படின்னா, அப்போ எல்லாமே அசத்தியம்னு சொல்லி சொன்னமானா என்ன ஆகும்னா, இப்ப இந்த பிரதிவாதியினுடைய பட்சம் இருக்க அதுவும் அசத்தியமா போயிடுது. அதனால என்ன அசத்தியமா போனோம் அப்படின்னாக்கா, இப்போ சத்தியமா இருந்தாதான் அந்த பட்சத்தை அழிக்கணும்ன்றதே வரும். அந்த பட்சமே இல்லாததா இருந்து அதுக்கப்புறம் என்னத்துக்கு பிரயாசம் பண்ணோம்? ரொம்ப யோசனை பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம். அதாவது எல்லாமே அசத்தியம்னு சொல்லுவோமே அப்படின்னா, அப்ப அசத்தியம் நான் சொல்றேன் பிரதிவாதி என்ன சொல்றானோ அதுவும் அசத்தியம்னு ஒத்துக்கணுமா? ஆமா. அப்ப அசத்தியம்னு ஒத்துண்டேனாக்க அந்த அசத்தியமா இருக்கிறதுக்கு இல்லாததா இருக்கிறதுக்கு அதை ஒழிக்கணும்னு சொல்றதுக்கு நீ என்னத்துக்கு பிரயத்தனம் பண்ணணும்? அதுவே போயிடும் இல்லையோ, அது சத்தியமா இருக்கிறதா தானே ஆகும். ஆகையால அசத்தியம்னு சொல்ல முடியாது. இப்ப சத்தியமாவும் அசத்தியமாவும் இருக்கு அப்படின்னா நெருப்பு சுட்டுண்டும் இருக்கும் ஜில்லுண்டு இருக்கும்னு ஒன்னு சொல்ல முடியுமாண்ணா? சொல்ல முடியாது. அப்ப அதுவும் கிடையாது. சத்தியம் அசத்தியம் இதெல்லாம் காட்டிலும் வேறுபட்டுதான் ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்ல முடியுமா அப்படின்னா, அப்படியும் சொல்ல முடியாது. ஆகையால எல்லா பதார்த்தமுமே சூன்யம்தான். எந்த வஸ்துக்களையும் இப்ப லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் இந்த நாலு கேட்டகரிக்குள்ளதான் அடக்க முடியும். இந்த நாலு கேட்டகரிக்குள்ள அடங்கல அப்படின்னாக்கா இப்போ அந்த மாதிரி, இப்ப முயல் கொம்பு சொன்னமானாக்கா முயல் கொம்பு இருக்குன்றியா இல்ல, இல்லைன்றியா இல்ல, இருக்கு இல்லைன்றது காட்டிலும் வேறுபட்டது, அப்போ எல்லாத்து காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொன்னோம்னாக்க அது சூன்யம்னு தான் நடக்கும். அப்ப எல்லா பதார்த்தமே சூன்யம் தான் அப்படின்னு அவன் சொல்றானா. நிஸ்தத்வாத்வைதவாதி நிருபதி துர்ஜயோ நித்திஹேதே, இப்படிப்பட்ட வாதம் பண்ற என்ன யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஜாக்கிரதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னா, ஆரிய விஸ்வமித்யாத்வ வ்யவஸ்தாபனே வைகண்டிக பண்டிதம் மன்யா சூன்யவாதி புன சூன்யதாம் பிராபயித்தவ்யா. விஸ்வமித்யாத்வ வ்யவஸ்தாபனே, லோகம் மொத்தமே பொய்ன்னு சொல்லி சொல்றதுல தீர்மானம் பண்ணி நிலைநாட்டுவதுல இந்த வைகண்டிகனாக இருந்திருக்கான இந்த சூன்யவாதியினுடைய பட்சம் இருந்திருக்க, இவன் ரொம்ப முன்ன நிக்கிறவன், இவனுடைய பட்சத்தை சூன்யமா ஆக்கணும், அதை பண்ணணும் அப்படின்னா குரு அந்த ஆச்சாரியன் பார்த்து சொல்ற, ஆமாப்பா இந்த மாத்தியமிக பட்சத்தை ரொம்ப ஜாக்கிரதையா நிரசனம் பண்ணும், என்ன பண்ண போற அப்படின்னா அவதானம் அபிதத்தியாக ரொம்ப ஜாக்கிரதையா நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாடா. அதுக்கு இதுல என்ன பெரிய ஜாக்கிரதை வேண்டியிருக்கு, அயங்கலு ஜனனி வந்தியாத்வ பிரதிஜான சங்க சம்பாதிபிகி அயசாயச பிரலாபிகி ஆத்மனோபி மௌனம் ஆஜன்ம மரணம் உபபாதயிஷ்யதி. இவன் சொல்ற வார்த்தையில எப்படிப்பட்ட தெரியுமோ இல்லையோ, ஜனனை வந்தியாத்வம் பிரதிஜான சம்பாதிப்பிகி அப்படின்னா எங்க அம்மா மலடின்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்ன அம்மாவா இருக்கான்னாக்கா ஒரு குழந்தைய ஈந்துட்டான்னு அர்த்தம், அவ எப்படி மலடியே ஆக முடியும்? ஆகையில இவன் இவாளுடைய வார்த்தைகள்லாம் ஒன்னுக்கு ஒன்னு முரண்பட்டதாக இருந்திருக்கு. ஆகையில இவாளுடைய பேச்சு பேசுறதுனால இவா இருக்கிற மௌனமே கூட இவ மரணம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றதான் பண்ண முடியுமே தவிர, இவாளால இவாளுடைய வாதத்தை பார்த்து நாம ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. பரஸ்பர விகட்டன த்ருடித தர்க்க சத்ரச்சாதிரஸ்கிருத சமத்ருதி ஸ்வயமகண்டி வைதண்டிகா கிமத்ர பரிசிஷ்யதே கிமபி தூஷணோத்பாவனம் ஸ்வதோ நிஹத முத்கர கிரஹண பிரயாசாயதே. ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பு செத்த பாம்பு அந்த பாம்பு செத்து போச்சு, அதை எடுத்து மறுபடியும் கொம்பால் எடுத்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இவாளுடைய வார்த்தையினாலேயே இவாளுடைய பட்சம்ன்றது இருக்க அது அடங்கி போயிரு. இப்ப இவா என்ன சொல்றா, ஒரு பீஜாங்குர நியாயம்ன்றது நாம ஒத்துக்கிறோம். அந்த பீஜாங்குர நியாயம்னா என்னன்னாக்க, ஒரு விதை, அந்த விதையிலேருந்து முளை வந்து செடி வருதுன்னு சொல்லி சொல்றோம். இப்ப செடி மின்ன வந்ததா விதை மின்ன வந்ததா அப்படின்னாக்கா, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், சரி செடி இருந்தாதான் விதை வர முடியும், விதை இருந்தாதான் செடி வர முடியும். அதில் இது எப்ப வந்து எது மின்ன வந்தது எது பின்ன வந்ததுன்றது சொல்ல முடியாது அப்படின்னு நாம சொல்லி சொல்றோம். இப்போ இவா என்ன சொல்ற அப்படின்னா, இந்த பீஜத்திலேருந்து பீஜம்னாக்க விதை, இந்த விரையிலிருந்து ஒரு செடி வருது அப்படின்னு சொன்னோம்னாக்க, அந்த செடியினுடைய உற்பத்திக்கு காரணம் விதைதான் அப்படின்னு சொல்லணும். இப்ப அவ என்ன சொல்ற, இந்த விதையிலிருந்து உற்பத்தி ஆகல அப்படின்னு சொல்ற, பீஜாது உற்பத்தி ஏன் வரல அப்படின்னா, அந்த உற்பத்தி காலத்துல அந்த விரை அப்படியே வந்துட்டு இருக்கு, வேற வெடிச்சு போய் அதுல இருந்து வெளியில வந்து தொல்லியோ. ஆகையில பீஜமே பீஜம் ஐந்த பிற்பாடுதான், அந்த வேற போன பிற்பாடுதான் உற்பத்தியே தான் வருது. ஆகையில இது உற்பத்திக்கு காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கான். சரி, அந்த பீஜ துவம்சம் இருக்க, பீஜத்தினுடைய அழிவு இருக்க, அதுதான் காரணம் அபாவத்துக்கு. அபாவம்ன்றது துச்சமாக போயிட்டு, இப்ப அந்த அதுல இருந்து வந்ததுன்னாக்க அபாவம்ன்றது இல்லாமை, இல்லாமையிலிருந்து வர வஸ்து இருக்க அதுவும் இல்லாததான் போகும். இருக்கிறதுல இருந்து வர வஸ்து தான் இருக்கும், இல்லாமையிலிருந்து வர வஸ்து எந்த காரணம் எப்படி இருக்கோ அப்படிதான் காரியம் இருக்கும். ஆகையால இதுவும் இப்படிதான் இருக்கு, ஆகையால எல்லாமே சூன்யம்னு அவன் சொல்றான். ஆனா உன் வார்த்தையை கொண்டே நான் சொல்றேன் நானு. இப்ப நீ என்ன பண்ற, இந்த பீஜத்தை அந்த விரைய விரைச்சி கழனியில விரை விரைச்சி நெல் விரைச்சி நீ சாதம் பண்ணி சாப்பிடாத இருந்துருக்கியா, பீஜத்துல இருந்து வரல அப்படின்னு சொன்னமானாக்க, அப்ப நீ பண்ற காரியம் எனக்கு நீ அதுதான் அங்குரத்தை தான் நீ தான் போடுற, நீ போட்ட பிறகுதான் அது முளைக்கிறது, அதுல இருந்து செடி வருது, அந்த செடியில இருந்து தான் மறுபடியும் விதை வருது, எல்லாத்தையும் நீயே தானே பிரத்யட்சத்துல பாத்துட்டு இருக்க. அப்படி நீ பண்ணிட்டு இருக்கவனா இருந்தா எல்லாம் சூன்யமா இருந்தா நீயும் வாய்மூட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே. ஆகையால உன்னுடைய வார்த்தையே உனக்கு விருத்தமா இருந்துட்டு இருக்கு. ஆகையால அவளுடைய வார்த்தைய அழிக்கணும்ன்றதுக்கு ஒண்ணும் நாம ஒன்னும் காரியமே பண்ண வேண்டாம், அதுவே போயிட்டு. ஆகையால மாத்யமிக மதம் உள்பட எல்லா சர்வசூன்யவாதம் உள்பட எல்லாமே அவளே அவ வார்த்தைகள் ஒன்னுக்கு ஒன்னு முரண்பட்டதான வார்த்தையை சொன்னதுனால அது அவைகள் எல்லாமே அழிந்து விட்டன. நான் எதுவும் பண்ண வேண்டிய காரியமே இல்லை, அதை எடுத்து சொன்னாலே போறோம். ஆகையால ஆச்சாரியால் யாரும் விசாரப்பட வேண்டியது இல்லை. வேதத்துக்கு புறம்பாக இருந்துருக்கிற பௌத்த மதத்தினால நமக்கு ஏதோ சமம் வரும்னு ராஜா யாரும் விசாரப்பட வேண்டாம்னு சொல்லி சிஷ்யர் சொல்ற அப்பேற்பட்ட இந்த காணாத மத பௌத்த மத நிரசனத்தை சுவாமியினுடைய சங்கல்ப சூரியோதய சீர்தி மூலமாக நாம அனுபவிச்சோம். அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.